சித்திரமே சித்திரமே நீ சிரிக்க சிரிக்க தினம் மழை வருமே சித்திரமே சித்திரமே நீ சிரிக்க சிரிக்க தினம் மழை வருமே புத்தகமே புத்தகமே உன்னை படிக்க படிக்க புது கதை தருமே மறக்க முடியவில்லை உன் முகமே உன்னை அழைக்க துடிக்குதடி என் மனமே நாடி நரம்புகளில் புது சுகமே உன்னை பாடிட பாடிட பரவசமே சித்திரமே சித்திரமே நீ சிரிக்க சிரிக்க தினம் மழை வருமே நரம்புகளில் புது சுகமே உன்னை பாடிட பாடிட பரவ